ஸ்ரீமன்னூதன ரங்கநாதத்ராடத்யாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதன லக்ஷ்மணாரத்ராத் சம்ப்ராப்த துர்யாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ஷ சந்தர சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதன வாகஜீஷயமினம் பக்தியாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷ யோகீந்திர ஹயாஸ்ய வதுசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் வஜாம ஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விஷுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவம் அஹம் பிரபத்யே. ஆசிரித்த அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வைராக்கிய பஞ்சகத்தில் இன்று நாம் மூன்றாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமியினுடைய வைராக்கியத்தை பறைசாற்றக்கூடியதான ஸ்லோகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று மூன்றாவது ஸ்லோகம் ஜ்வலது ஜலதி க்ரோட க்ரீட க்ரிபீட பவ பிரபா பிரதிபட பட்டு ஜ்வாலா மாலா குலோ ஜடரானல திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமலமுச்சா வாச்சா யாச்சா மகே நமகீஸ்வரான். ஜ்வலது ஜலதி க்ரோட க்ரீட க்ரிபீட பவ பிரபா பிரதிபட்ட பட்டு ஜ்வாலா மாலாக்குலோ ஜடரானலா திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமலமுச்சா வாச்சா யாச்சாமகே நமகீஸ்வரான். ரொம்ப அழகான பதங்களை கொண்ட ஸ்லோகம் இது. ஜலதி குரோட கிரீடத்து கிருபீட பவ பிரபா, சமுத்திரத்தினுடைய நடுவில் விளையாடி கொண்டிருக்கக்கூடியதான வட்டவாக்னி, அந்த அக்னியினுடைய பிரகாசம், பிரதிபட பட்டு ஜ்வாலா மாலா கோலகா, அந்த பிரகாசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மிகுந்த சமர்த்தமான அநேக விதமான ஜுவாலைகளால ஆகுலகா ஒரு விதமான பரபரப்பை அடைந்ததாக இருக்கக்கூடிய ஜடரானலகா, நாம என்ன உணவை உட்கொள்கின்றோமோ அந்த உணவையே உட்கொள்ளக்கூடியதான நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடியதான அனல் அப்படின்னு சுவாமி தேசிகன் சமுத்திரத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய வடவாக்னியையும் சரீரத்துக்கு நடுவில் இருக்க சரீரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜாட்ராக்னியையும் சேர்த்து இந்த இடத்துல அனுகிரகம் பண்றார். இந்த லோகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது அப்படின்னு பார்த்தால், மிகவும் கொடுமையான விஷயம் என்பது பசி. ஆக அதை நம்ம பொறுத்துக்கவே முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் கூட நம்மளால பொறுத்துக்க முடியும். சாமி தேசிகன் சொல்றார், பசின்ற ஒரு நெருப்பு இருக்க, அந்த நெருப்பு பசி என்னும் தீ, அது எவ்வளவுதான் நம்மளை வருத்தப்பட வச்சாலும் துன்பப்பட வச்சாலும் கூட, ஒரு அரசன ஸ்தோத்திரம் பண்ணி அதன் மூலமாக தனத்தை சம்பாதித்து என்னுடைய பசி என்னும் தீயை நான் அணைக்க மாட்டேன்னு சொல்ற. அதுவும் மல்லிகா மதல்லிகா, அதுவும் பரிமளமுச்சா அப்படின்னு, சம்புல்ல மல்லி மதல்லிகா, நன்றாக மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு மல்லிகை பூவை போல ரொம்ப சாதுர்யமான மேன்மை பொருந்தியதாக இருக்கக்கூடியது நம்முடைய வாக்கு. நம்முடைய வாயினால இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் மூலமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு எப்போ நாம விரும்பவே மாட்டோம். நம்ம லோகத்துல ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, நம்முடைய வயத்துக்குள்ள ஒரு ஜாட்ராக்னி இருக்கு, அஹம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதஹ பிராணாபானசமாயுக்தஹ பசாம் எண்ணம் சதுர்விதம். பெருமாளே சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு ஜாட்ராக்னி நம்முடைய வயத்துக்குள்ள இருக்கு. நமக்கு பசி ஏற்படுறது இல்லையா, அந்த சமயத்துல அந்த ஜாட்ராக்னியானது இயங்கிறது. அதனுடைய இயக்கத்திற்கு தகுந்தா போல நாம் உணவை உட்கொள்கின்றோம். அந்த ஜாட்ராக்னி சரியாக இயங்கினால் நமக்கு பசி எடுக்கிறது, ஜீரணமாகிறது, இதெல்லாம் நடக்கும். அதே போல கடவுளுக்கு நடுவுல வடவாக்னின்னு ஒண்ணு இருக்கு, அதை மனசுல வச்சுட்டு இரண்டு அக்னிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை காட்டார். சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வடவாக்னியானது எவ்வளவு உண்ணும், எப்படிதான் அதனுடைய பசியை தீர்க்கும், எவ்வளவு சாப்பிட்டு இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டித்தான். அதே மாதிரி நமக்கு வயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாட்ராக்னியும் அப்படித்தான், நம்ம எவ்வளவு போட்டாலும் போட்டுட்டே இருக்க வேண்டிதான். ஜாமாதா ஜடரம் ஜாயா ஜாதவேதோ ஜலாசஸ்ட அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ஜகாரா பஞ்சதுர்லபாஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஐந்து விதமான ஜகாரங்கள், ஜாமாதா மாப்பிள, ஜடரம் அப்படின்னா வயறு, ஜடரம் ஜாயான்னா மனைவி, ஜாதவேதா அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஜலாசஸ்ட அப்படின்னா நீர்வீழ்ச்சி. இதெல்லாம் வந்து எவ்வளவு கொட்டினாலும் கொட்டிண்டே இருக்க வேண்டிதான். நீர்வீழ்ச்சி மேலேந்து வந்து கொட்டும், அது கொட்ட கொட்ட கீழே தாங்கறது இல்லையா அந்த இடம், மேலேந்து ஜலம் கொட்டு அங்க ஒரு ஜலம் மொத்தமா வந்து விழக்கூடிய இடம், அது எவ்வளவு விழுந்தாலும் தாங்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். வெளியில அந்த இடம் ரொம்ப போச்சுன்னு எங்கேயா இருக்கா, போயிட்டே இருக்கும், அது வந்து கொட்டிண்டே இருக்கும். ஜாமாத்தா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பார். அதே மாதிரி வயிறு எவ்வளவு கொடுத்தாலும் போட்டுட்டே இருக்க வேண்டிதான். இந்த மாதிரி இந்த ஜகாரங்கள்லாம் இருக்கே, அது அதை திருப்திப்படுத்துறது அப்படின்றது முடியவே முடியாது. ஒரு அரசனை ஸ்தோத்திரம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு ஒரு புல்லா இருந்தா கூட அதை என் வயத்துக்குள்ள நான் போடவே மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை. என்னுடைய கவித்தன்மை என்பது உயர்ந்த தன்மை. ஆழ்வார் சொன்ன போல சொல்றார், என்னுடைய கவித்தன்மை என்பது ஒரு உயர்ந்த தன்மை, அதை மனுஷனை பத்தி பாடி அதன் மூலமாக என்னுடைய பசியை போக்கடிக்கணும் அப்படின்றது இல்லை. வாய்கொண்டு மானிடம் பாடவல்லே பாட வந்த கவியே நல்லேன். ரொம்ப அழகா ஆழ்வார் சொல்றார். ஏன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான்முகன் திருவந்தாதியில் சொல்றாரு, நாக்கொண்டு மானிடம் பாடேன் நலமாக தீக்கொட தீக்கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூக்கொண்டு வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுண்ட செல்வனார் சேவடி மேல் பாட்டு. நாக்கொண்டு மானிடம் பாடேன் அழுவார் சொன்ன மாதிரி இங்கு சுவாமி தேசிகனும் சாதிக்கின்றார். திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லி மதல்லிகா பரிமல முச்சாவாச்சா யாச்சாமகே நமஹீஸ்வரான். ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் மூலமாக என்னுடைய பசியை போக்கடித்தேன் அப்படின்றது எனக்கு அவசியமே இல்லை என்பதாக சுவாமி தன்னுடைய வைராக்கியத்தை பறைசாற்றக்கூடியதான இன்னொரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.